శేషభూత దవాశ్రయేణ చ పునర్దిగ్నీకృతం తత్ భూయోపి భాగవత శేషదయా తదేవ ఎంటుం పదావని షటాది పదం విపరిశి అప్పుడు శయ్యాత్తన మధురిపోహ అసి శేషభూత. ఏ పాదుగాదేవి నీ మధురిపోహో ఎంబ్రహానికి రంగనాథనికి శేషభూత, నీ శేషమా ఇருక్క. எப்படி முதல்ல எப்படி இருந்து தெரியுமா, செய்யாத்தனா ரங்கநாதன் படுத்துட்டு இருக்க அவருக்கு படுக்கையா இருந்து அதிசேஷனா இருந்து படுக்கையா இருந்து எம்பெருமானுக்கு சேஷா. வெளியில கிளம்பலாம ரங்கநாதன் இருந்திருந்தாரோ இல்லையோ தாத பீடத்துல வந்து பாதுகையா உட்கார்ந்து அவருக்கு பாதுகையாக தெரிஞ்சா தாதாஷ்ரயேன சபுணர் திகுணீகிருதந்தது. எம்பெருமானுடைய திருவடிய திருமேனி முழுக்கலும் தாங்கினாய் ஆதிசேஷனாக இருந்து அதனால சேஷத்தம் கிடைச்சது உனக்கு. இப்பொழுது எம்பெருமானுடைய திருவுடைய ரெண்டையும் தாங்குகிறாய், இப்பொழுது பாதுகையாக இருந்து அப்போ உன்னுடைய சேஷத்தம் திகுணீகிருதம் ரெண்டாக தெரிஞ்சா ரெண்டு சேஷத்தம் வசந்தது சமக்காரமா இப்படியும் சொல்லலாம். திருவடி ரெண்டோ இல்லையோ பாதுகையும் ரெண்டு, அதனால முதல்ல இருந்த ஒன்னு சேவத்து இப்ப ரெண்டாச்சு திகுணீகிருதமாச்சு. பூயோபி பாகவத சேவதயாத தேவ. அப்புறம் இந்த பாதுகாதேவி சதாரியினுடைய பேரை வச்சுட்டுதான் இல்லையா, சதாரியினுடைய பேரு சதாரி நான் சதாரிங்கிற பேரு நம்மாழ்வாருக்கு, நம்மாழ்வாருடைய பேரை வச்சிருந்ததுனால நம்மாழ்வாருக்கு சேவனாக ஆயிடுச்சு. இப்ப பாதுகை பூயோபி பாகவத சேகரையா, நம்மாழ்வாராரு பரம பாகவத ஏழாவது பருவத்தில் இருக்கிற பரம பாகவத அவர் பேரை சூட்டினத்தினால இப்போ பாகவத சேகரத்தம் எம்பெருமான் திருவள்ளம் பகவத் சேகரத்தோட பாகவத சேகரத்தும் தேவை. இந்த பாகவத சேகரத்தும் நம்மாழ்வாரோட உகந்த அடுத்த பாகவத சேகரத்தை கிடைச்சது பாதுகா தேவிக்கு. ஆகினால சகாரிபதம் விபரிசி, அதனாலதான் சகாரி பேர நீ எதுக்காக வச்சுட்டே தெரியுமா, பாகவத சேகரத்தையும் தனக்கு உண்டுங்கிறத காட்டணுங்கிறதுக்காகத்தான் நீ சகாரியின் பேரை சூட்டிண்டே போட்டிருக்கு அப்படின்னா. அதனால திவ்யமங்கல விக்கிரகம் என்ன சும்மாவுடைய திவ்யமங்கல விக்கிரகம் உருக்குளும் தாங்கினத்தினால பகவத் சேகமாக ஆச்சு, விக்கிரக சேகரத்தும் கிடைச்சது, படிக்கையாட்டத்தினால ஆதிசேகனா இருந்த அபேரக்கரர் இப்போ திருவடிக்கு பாதுகையாக பந்தியாபுரம் திருவடிக்கு சேகராச்சு. ஆக பகவத் சேகரத்தும் பகவானுடைய பத சேகரத்தம் பெருமாடைய திருவடிக்கு சேகரத்தும் தெரிஞ்சா பாகவதராஜிய நம்மாழ்வாருக்கு சேகரத்தம். ஆக திகுணீகிருதம் திரிகுணீகிருதமாச்சு, மூணு தினசான சேகரத்தும் இப்போ வந்து சேர்ந்தது பாதுகைக்கு. அதனால பாதுகையானவள் அந்த சேகரத்து முறையிலையும் கூட மிக உயர்ந்தவள் அப்படின்னு பாதுகையை ஸ்தோத்திரம் பண்ணார். பஞ்சேன தேவி சடகோபமுனிஸ்தவாசீது தஸ்யாபினாம் அவஹராது மணி பாதுகேத்வம் ஷெடீபூவயோரி விசேஷசாயி சேஷம் து அசேஷமதி சேஷபதே ஸ்திதம். பஜ்ஜேன தேவி சடகோபமுனி தவ ஆசீது. சடகோபமுனிவர் இருக்கிற அவர் என்ன பண்ணா திருவாய்மொழி பாடினார். யாரை பத்தி பாடினார் அப்படின்னா பாதுகையை பத்தி பாடினார். முதல் பாட்டுல என்ன பண்ணார், உயர் வர உயர்நலம் உடையவன் எவனவன், நயர் வர மதிநலம் அருளினன் எவனவன், அயர் வரும் அமரர்கள் அதிபதி அவனவன் என்று கேள்வி கேட்டுண்டே துயரடி தொழுதெழு பாடினால அது உயர்ந்த பாடினா இவா கீழ்பட்டவா சேகன்னா அல்ல பாதிரியை பாடினால அந்த முனிவர் உனக்கு தாசனாக சேகனாக ஆனார். தஸ்யாபினாம் அவகனாது மணிபாது கேட்கும். நீ என்ன பண்ண அப்படியே இருந்தா கௌரமா இருக்கலாமோ இல்லையோ விட்டுட்டே நீ அது என்ன பண்ண நீ தஸ்யாபினாம் அவகனா அப்பேற்பட்ட சடகோப முனிவருடைய பெயரை நீ சூட்டிக்கின்றே பாதுக்க. தனது சடகோபன் கௌரவம்னு ஆசை உனக்கு அந்த பெயரை சூட்டினதுனால என்ன ஆச்சு அவருக்கு நீ சேகன் ஆயிட்டே சரியா. சடகோபங்கிற பெயரை சூட்டினதுனால சடகோபனுக்கு சேகமாக ஆயிடுத்து இப்பொழுது பாதுக. பாதுகைக்கு சேகனாக அம்மாழ்வாரானார். அம்மாழ்வார் பாடினபடினால நம்மாழ்வாருடைய பெயரை சூட்டினதுனால பாதுகை நம்மாழ்வாருக்கு சேகனாக ஆச்சு. கஷ்யாமி நாம் அவகனாது மணிபாதுகேத்தும் சேஷசாயி. உங்க ரெண்டு பேருக்கும் சேஷசாயி இருக்கானே எம்பெருமான் ரங்கநாதன் அவன் உங்க ரெண்டு பேருக்கும் சேஷி பபுவ ரெண்டு பேருக்கு எஜமானனாக சேஷியாக இருக்கான். உங்க ரெண்டு பேரை தவிர சேஷம் டு அசேஷமதி சேஷபதே ஸ்திதம்பகா. பாக்கி உலகத்தில் இருக்க முடியாத அத்தனை பொருள்களும் என்னாச்சு அசேஷம் எல்லாமே சேஷபதே ஸ்திதம் மகா வகா சேஷபதே ஸ்திதம் அப்படின்னா வகான ஆறு ரங்கநாதனுக்கு எல்லாரும் சேகனா இருக்கா பாதுகைக்கு எல்லாரும் சேகனா இருக்கா நம்மாழ்வாருக்கு எல்லாரும் சேகனா இருக்கா. அதனால இந்த மூணு பேருக்கும் உலகத்திற்கு சேகமாக ஆச்சு. ஆனா பாதுகைக்கு நம்மாழ்வாருக்கும் பரஸ்பர சேஷசேகி பாவத்தை இங்கே சுவாமி ஜெய்சின் சாய்த்தார். பாதாளுக்குள்ள பரஸ்பர சேஷி சேஷி பாவம் இருக்கணும் அப்படின்னு திருவள்ளுவர் சொன்னதா. ஏன் கேட்டா வைஷ்ணவோ வைஷ்ணவன் இருக்குவா தண்டவ பிரணமே திவி அப்படின்னு சொல்றாரு. ஒரு வைஷ்ணவ இன்னொரு வைஷ்ணவ பார்த்தா தண்டவ பிரணவை சேவிக்கணும். இவர் அவரை சேவிக்கிறதுனால இவருக்கு அவர் சேவனாரா அவர் தெரிந்து விடாம அடியே நல்லா இருக்கிறாரா இருக்கும் அப்படின்னு திரும்பி அவர் சேவிப்பார் இவர. ஆக அவருக்கு இவர் சேவனாரா அதற்கு பரஸ்பர சேஷி பாவம் வைஷ்ணவ வைஷ்ணவன் தண்டம் வந்திருக்கு தண்டவ பிரணமே திவின்னு சொல்றது. அதோட ஹரிபக்ததா சிரசிகா பரஸ்பரம் கிரய விக்கிரயார் ஹதிசயா சமிந்ததே என்கிறார் சுவாமி தேசியம். ஹரிபக்ததாஸ்ய ரசிகா எப்படி இருக்கணும் நாமெல்லாம் அப்படின்னு கேட்டோம்னா ஹரிபக்தா எம்முருமானுக்கு சேகனா இருக்கும்னா பாவதாருடைய சேகத்துவத்தை அனுசரிச்சு அதுல அவளுக்கு தாசிய மன்றத்தில் ரசிகாலா இருக்கணும் சரியா. பாவாருடைய கைங்கிரம் பண்ணக்கூடிய பாக்கியம் கிடைச்சதுன்னு அப்படி கொண்டாடும். அப்படி கொண்டாடினா அது எவ்வளவு தூரத்தில் இருக்கணும்னு கேட்டாக்க கிரய விக்கிரயார் கதிரயா சமிந்ததேன். இவர் ஒரு இடத்துக்கு போகணும் அந்த சிலை இவர் ஒருத்தருக்கு கொடுத்துட்டு தான் அந்த இடத்த விட்டு நகரணும். ஒருத்தர் கட்டத்தை வாங்கியிருக்காரு பணத்தை கொடுத்துட்டு தான் இவர் இறங்க போகணும். ரெண்டு பாவதால் சேர்த்தாமல் இருக்கார். ஒன்னா அந்த பாவத என்ன பண்ணார் அவருக்கு போதும் நான் இங்க நிற்கிறேன் அவர் போகட்டும் விட்டுரும் போவார் அப்படின்னு போயிட்டார் சரிதா. ஆக அவர் பட வேண்டிய துன்பத்தை இவர் ஏற்றுக்கிட்டு ரசிக்கிறார் இவர் சரிதா. அதனால பாவதால் எப்படி இருக்கணும் ஒத்தரை இவர் அவரை விற்கலாம் அவர் இவரை விற்கலாம் சரிதா. அப்படி சுவாதந்திரம் அடைவாளா அவ்வளவு தாசியத்தில் ரசிகாராக இருக்கணும் அப்படின்னு சொன்னார். அதனால பாதுகை சடகோபம் ரெண்டு பேருக்கும் நம்மாழ்வார் ரெண்டு பேருக்கும் ஔபாதிக சேஷித்தும் உபயோகம் ரெண்டு பேருக்கும் ஒரு பேரை வச்சிருந்ததுனாலையும் இவரை பத்தி இவர் பாடினத்தினாலேயும் ஒருத்தர் சேரனாயும் ஒருத்தர் சேஷியாகவும் ஆனார். எம்பெருமான் விஷயத்துல இயற்கையாகவே என்ன எம்பெருமானுக்கு இயற்கையாகவே சேஷித்தம் இருக்கு அவன் விஷயத்துல இயற்கையாகவே இவர்கள் சேகமாக ஆனார். அதனால பகவானுக்கு முனிவருக்கு தடவருக்கு பாதுகைக்கு எல்லாருக்கும் எல்லாரும் சேகா போனா சேரத்தை வர்ணிக்கிறா என்று சொல்லி சேகசேஷி பாவம் எப்படி இருக்கணுங்கிற இந்த பாட்டுல